வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். காட்சி நடக்குதம்மா, வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா. தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி வைத்து